வானம் தேடும் மேகம் எங்கே, நீரில் ஆடும் கண்கள் இங்கே, தென்றல் வந்தே சேதி சொல்லாதோ, காற்றில் தீபம் ஆடும் நேரம், காதல் உள்ளம் வாடும் காலம், ஊஞ்சல் போலே காளை நெஞ்சம் ஆடுதே. வானம் தேடும் மேகம் எங்கே, நீரில் ஆடும் கண்கள் எங்கே. செல்வத்தோடு வாழ்ந்த மைந்தன் செய்யும் கோலம் பாருங்கள், சாந்தி இல்லா மன்னன் வாழ்வில் சாந்தி எங்கே கூறுங்கள். செல்வத்தோடு வாழ்ந்த மைந்தன் செய்யும் கோலம் பாருங்கள், சாந்தி இல்லா மன்னன் வாழ்வில் சாந்தி எங்கே கூறுங்கள். துன்பம் நாளை மாறுமோ, சோக வீணை பாடுமோ, எந்த நாளில் என்ன நடக்கும் யாருக்கிங்கே தெரியுமோ. வானம் தேடும் மேகம் எங்கே, நீரில் பாடும் கண்கள் எங்கே. ஞானம் உள்ள நல்ல மனிதன் பித்தன் போலே அலைவதோ, காதல் செய்த லீலையாலே கவிதை ஒன்று கலைவதோ, அன்பு நெஞ்சம் தாங்குமோ, அமைதி வந்து சேருமோ, கூட்டை விட்டு போன பறவை வீட்டை நோக்கி திரும்புமோ. வானம் தேடும் மேகம் எங்கே, நீரில் ஆடும் கண்கள் எங்கே, தென்றல் வந்தே சேதி சொல்லாதோ, காற்றில் தீபம் ஆடும் நேரம், காதல் உள்ளம் வாடும் காலம், ஊஞ்சல் போலே காளை நெஞ்சம் ஆடுதே. வானம் தேடும் மேகம் எங்கே, நீரில் ஆடும் கண்கள் எங்கே.